Tamil Selvi. I take you shopping to the Nalli. I poga dadi thalli thalli theriyada mamangilli. Party Tamil Selvi. I take you shopping to the Nalli. I poga dadi thalli thalli theriyada. This place is heavy. One side love pannida bore adukku daddi, double side love pannada romba naala ready. Half rate la vandi vaangi unakku oru sutti kaattatuma full agada theater la en kaadala potattuma party yeah Tamil Selvi. Take you shopping to the Nalli. I poga thalli thalli thalli theriyada mamangilli. Party yeah Tamil Selvi. Take you shopping to the Nalli. I poga thalli thalli thalli theriyada mamangilli. This spice is heavy. திறக்கவே மாட்டேனே அத முழுசா தருவேனே அம்பலை கழக வேலை செய்யும் கேப்புல கால் பண்ணினா கொஞ்சம் வேணே ஒன்ன பெத்த ஏ அத்த மாமனா தன்னு பூச பண்ணுவேனே மரண மொக்க நீங்கெல்லாம் போட்டாலும் நல்ல வாய் விட்டு சிரிப்பேனே ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு உசுராதா உனக்கே எழுதித்தாரு மடங்காத நீயும் அடங்காத நானும் மனசோடு மனசு சிங்கானா போதும் பாட்டியே தமிழ் செல்வி ஐ டேக் யூ ஷாப்பிங் டூ த நல்லி நீ போகாதடி தள்ளி தள்ளி வாய் இஸ் வலிச்சிங் சொல்லி சொல்லி பாட்டியே தமிழ் செல்வி ஐ டேக் யூ ஷாப்பிங் டூ த நல்லி நீ போகாதடி தள்ளி தள்ளி தெரி